శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశికాజ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాజ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాజ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాజ నమః శ్రీమతే భగవదే వాశ్యహారజ మహాదేశికాజ నమః శ్రీమతే వెగుణభూషణ మహాదేశికాజ నమః శ్రీతరంగమగనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమ శ్రీ అలల్మేల్మంకా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమ శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిదార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి శ్రీరెండు తోపులు తిరువేంకటముడయాన్ పారందొచ్చొన్న పడమొడయుల్ ఓ రెండు దానేయమయాదో காரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மடவும் வாழ்வு. சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. சுவாமி தேசிகனுடைய தஜாசதகம் என்ற கிரந்தத்தை நாம் இப்ப அனுபவிச்சுருக்கோம். எம்பெருமானுடைய தஜயி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தற்பூர்வம் நம் ஆச்சாரியர் சுவாமி தேசிகன் மலையை தொழுது, அப்புறம் பெருமாள் பிராட்டிமார்களை தொழுது, ஆச்சாரிய கோட்டியும் தொழுது நீலாதேவிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு தது அனந்தரம் எம்பெருமானை சேவிக்க வர, அதுக்கப்புறம் தயையை பற்றி பேச போற சுவாமி தேசிகன். கீழ்ப்பாசுரத்தாலே நீலாதேவியினுடைய நிசாமயதுமாம் நீலா எத் போகபடலைஹி த்ருவம் பாவிதம் சீனிவாசிய பக்ததோஷே அதர்சனம்னு சாய்ச்சிருக்கார் அங்க. எம்பெருமானை திருக்கண்களுக்கு பக்தாளுடைய தோஷங்கள் படாதபடி தன்னுடைய போகத்தாலே எம்பெருமானுடைய திருக்கண்களே ஒரு படலம் ஏற்படும்படியாக செய்து நமக்கு அனுகிரகிக்கிற அந்த பிராட்டி. அதனாலே கீழ்ப்பாசுரத்தாலே நீலாதேவி சேவிச்சுட்டு இந்த பாசுரத்தாலே எம்பெருமானிடத்திலே அவர் வருணாரு என்னன்னா வந்தே கருணா வருணாலயம்னு சாய்ச்சார். கமப்பி அனபதியும் வந்தே கருணா வருணாலயம் விஷசைல தடஸ்தானாம் ஸ்வயம் பக்திம் உபாகதம் அப்படின்னு ஒன்பதாவது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் பிரவேசம் பண்ற. இங்கே சீனிவாசனை வந்தடைகிறார் என்பதானது வியாக்கியானம். ஏன்னா எம்பெருமான சேவிக்காம குணத்தை மட்டும் எப்படி சேவிக்க முடியும் சுவாமி? இந்த குணம் எங்கு ஆரோபிச்சிருக்குன்னா சீனிவாசனை கிட்ட தான் இந்த குணம் ஆரோபிச்சிருக்கு. சீனிவாச தயாம்போதின்னு சொன்ன. அதனால குரு பரம்பரை ஆசிரயிச்ச சுவாமி தேசிகன் லோகத்துக்கே மூல புருஷான எம்பெருமான் அவனே குரு பரம்பைக்கு ஆதி கர்த்தா இல்லையா? பீடகவாடப்பிரான் பிரம குருவாகி வந்துன்னு ஆழ்வாராதிகள் சாதிக்கும் போது அவனே வந்து எத்தனை அவதாரங்களை பண்ணான் சரி, ஒரு உபதேசமாக ஆச்சாரியனாக நாமும் வருவோம் என்று சங்கல்பித்து கிருஷ்ணாவதாரம் பண்ணி தேர்காலிலே நமக்கெல்லாம் கீதை என்ற அரிய பொக்குஷத்தை எம்பெருமான் அனுகிரகிச்சுட்டு போன. அதனாலே பீதகவாடப்பிரான் பிறகு குருவாகி வந்து என்பது ஆழ்வாருடைய மங்களாசாசனம். இந்த விஷய இந்த பாசுரத்தில் என்னன்னா கமபி அனவதிம் தடஸ்தானாம் ஸ்வயம் வக்திம் உபாகதம் இப்படி சொல்லிட்டு விஷசைல தடஸ்தானாம் வந்தே கருணா வருணாலயம்னு இந்த ஸ்லோகத்தில் மொத்தம் 10 பதங்களுக்கு மேல இருக்கு. இதுல சீனிவாச நமஸ்காரம் பண்ணிட்டு குரு பரம்பரையுடைய பெரும பிரதானமா இருக்கக்கூடிய பெருமானை சேவிக்கிற. எப்படின்னா இந்த சீனிவாசனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் எப்படி கிடைக்கும்னா, இந்த வேங்கடமலையினுடைய தடத்திலே தங்கியிருப்போர் அவளுக்கு ஸ்வயம் வக்தமாய் அணுகியவரும் என்ன இப்படி இன்னார் இணையாரென்று இவர் இப்படித்தான் என்று எம்பெருமானை உணராதபடி இருக்கக்கூடிய ஆள் இருக்க அவளுக்கு இந்த சீனிவாசன் அனுகிரகம் பண்ற. அப்படின்னா பெருமானுடைய சக்தி இவ்வளவுதான், அவனுடைய குணாதிசயங்கள் இவ்வளவுதான், இந்த ரீதியிலான பெருமாள் நம்ம அனுகிரகம் பண்ணுவர், இதற்கு மேல பண்ண மாட்டார் என்பதெல்லாம் இல்லாமல் அவனுடைய குணாதிசயங்களை அறியாதவர்களாக யார் இருக்காளோ, எனக்கு எம்பெருமானை தெரியாது என்று யார் நினைக்கிறாளோ அவளுக்கு எம்பெருமான் சுயமேக ஸ்வயம் பக்தியும் உபாகதம். அவனே வந்து எம்பெருமானுக்கு எம்பெருமானாக சீனிவாசன் அவளுக்கெல்லாம் ஆசிதாளுக்கு வந்து அனுகிரகம் பண்ற. இந்த இடத்துல என்ன அப்படின்னா எம்பெருமான் எவ்வளவு அனுகிரகம் பண்ணுவேன்னா நம்மளால அளவிட்டு சொல்ல முடியாது இல்லையா. தனக்கும் தன் தன்மை அறிவறியான்னு சாட்சியர் சுவாமி நம்மாழ்வார். அதனால எம்பெருமானுடைய கமபி அப்படின்னு முதல் பதம் அனபதிம் வந்தே கருணா வருணாலயம். கமபி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா நம்முடைய சொல்லுக்கும் மனசுக்கும் எட்டாத பொருளா எம்பெருமான் இருக்கான். அவனுடைய ரூப சொரூப குண லீலா விபவ ஐஸ்வர்யாதிகள் எல்லாம் பரம சீலங்களோடு இருக்கு. சீலங்களை உடையவன் ரூபத்துக்கும் சரி சொரூபத்துக்கும் சரி குணத்துக்கும் சரி லீலா விபவ ஐஸ்வர்யாதிகளுக்கும் சரி ஒரு எல்லையற்றதா இருக்கு இல்லையா. அதிவிலட்சணமா இருக்கு, மற்ற விஷயங்கள்லேருந்து ரொம்ப வேறுபட்டு இருக்கு. அதனால எம்பெருமான் தனிநாயகன்னு பேரு, தனித்திருப்புவன்னு பேரு. சுவாமி நம்மாழ்வா சாதிச்சர் முட்டில் பல்போகத்தொரு தனிநாயகன் மூவுலகுக்குரிய கட்டியை தேனையமுதை நண்பாலை கனியை கரும்பு தன்னை. ஆனா அப்பேற்பட்ட பெருமாளிவன் ஒரு நாயகனாய் இருக்கானவன், ஒரே ஒரு நாயகன் தான் லோகத்துக்கு இல்லையா. அப்படிப்பட்ட பெருமாளுடைய குணாதிசயங்களை சொல்லுவதற்கு நம்மால முடியாது. அனபதிம் அப்படின்னா எல்லையில்லாதவன் அர்த்தம். எம்பெருமானுக்கு ஆதி அந்தம் நம்மால் அறிய முடியாது. அபரிச்சின்னமானவன், பரிச்சின்னா இவ்வளவுதான் என்பது பரிமாணம்னு சொல்லிடலாம். அபரிச்சின்னமானவன் சொன்னாக்கா அந்த பெருமாளுடைய ஆகாரத்துக்கு உண்டான ஒரு அளவுகோல் நம்மளால சொல்ல முடியாது. அதனால சொன்னா எல்லாரும் எல்லையில்லாதவன் சொன்னான். அப்பேற்பட்ட எல்லையில்லாதவனுக்கு நாம் என்ன பண்ணும், எல்லையில்லாத கூப்பு செய்யும், எல்லையில்லாத அளவுக்கு நாம் அவனை நமஸ்காரம் பண்ண வேண்டும் சொன்னான். எப்படி எல்லையில்லாதவன், அவனுக்கு வயசு என்ன சுவாமி, புருஷ புராணகா அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த ரங்கநாதருடைய வயசு அளந்தர். புருஷ புராணகான் புராணத்தை சொல்லப்பட்ட புருஷன் பா, அது என்ன வயசுன்னு யார் சொல்றது. அந்த புருஷ புராணகான கோதாஸ்துதிலே சுவாமி தேசிகன் எடுத்தார். இந்த எம்பெருமான வஸ்துக்கு என்னன்னா தேசம்னு தெரியாது. தேசத்தாலே அளவீடு பண்ண முடியுமா, வஸ்துவாலே ஒரு பரிச்சின்ன வஸ்து பரிச்சேதம் பண்ண முடியுமா, அவனுடைய குணத்தாலே இவ்வளவுதான் இருக்காலும் சொல்ல முடியுமா, இல்ல எம்பெருமானுடைய திருமேனி ஆகாரம் இவ்வளவுதான் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஆழியட சங்கும் வில்லுமெட திசை வாழியட தண்டும் வாழுமெட அண்டம் மோழையட முடி பாதமிழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறேன்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாயுமொழியிலே சாதிச்ச. அதனாலே இது வந்து அதுக்கு முன்னாடி வராக அவதாரம், வராக அவதாரத்துடைய பெருமை என்ன சொன்ன, சிலம்பினுடை சிறுமரல் போல் பெரியமேறு திருக்குழம்பில் கனகனப்பத்திரு ஆகாரம் கொழுங்க இலங்கு புவி மடந்ததன இடந்து புல்கி எயிற்சிழவை தருளியவம் ஈசன்னு சொன்ன. அதாவது என்னன்னா சிலம்பினுடைய சிறு பரல் போல் பெரிய மேருன்னு வராகவதாரத்துல எம்பெருமான் வந்து பெரிய திருவடியில பெரிய தண்டை சாத்தின் இருக்கான். அந்த தண்டையின் உள்ளே நிறைய முத்து பரல்களும் மாணிக்க பரல்களும் இருக்கு. எப்படி இருக்குன்னா சிலம்பினுடைய சிறு பரல் போல் பெரிய மேரு அப்படின்னு, ஒரு மேரு மலையுடைய ஆகாரம் என்ன, அந்த மாதிரி எத்தனையோ பரல்கள் உள்ள இருக்கு. ஒவ்வொரு பரலும் அது இருக்கிறது எல்லாமே மேருமலையை ஒத்திருக்குன்னா அந்த எம்பெருமானுடைய திருவடி தண்டையிலே எவ்வளவு பரல்கள் இருக்கும், எவ்வளவு மேருமலை ஒத்த பரல்கள் இருக்கு அப்படின்னு, அவ்வளவு மேருமலை ஒத்த பரல்கள் இருக்கும்னு சொன்னாக்கா எம்பெருமானுடைய திருவடியிலே சாத்தின்னு கூடதான அந்த அந்த இது இருக்கே தண்டை இருக்கே, தண்டையினுடைய ஆகாரம் என்ன, அந்த தண்டையை சீகரிச்சுட்டு கொண்ட திருவடியினுடைய ஆகாரம் என்ன, நம்மளால சொல்ல முடியுமா. ஒரு பரிமாணம் தான் இது, இது மாதிரி பரிமாணம் சொல்லினே போலாம் பெருமாளுக்கு. அதனாலே அவன் அபரிச்சின்னமானவன், யாராலும் அளவிட்டு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அவ்வளவு பெருமா பெரிய பெருமாளை தான் வந்து நம்மளால வந்து வராகவதாரத்துல பெருமாள் கொடுத்திருக்க. மகாவராகோ அப்படின்னு அர்த்தம், திருவிக்ரமன் உலகளந்தன்னு சொல்றா. ஆனா மகாவராக அவதாரம் அதை விட பெருசா இருக்குன்னு கேள்வி. ஏன்னா ஒரு சமுத்திர ஜலத்திலே எம்பெருமானுடைய அந்த பண்டிரூபத்தினுடைய எம்பெருமான திருவடி இருக்கும்போது கணுக்காலுக்கு கீழே சமுதிரத்தோட டீப்பஸ்ட் ஆழம் இருந்ததுன்னு சொல்லுவா. அப்படின்னா என்ன, ஒரு ஆழம்னா 50-60 கிலோமீட்டர் கீழே போனா அவ்வளவு ஆழம் போகும் பொழுது ஒரு சமுத்திரன் மத்தியஸ்துல, அதுல எம்பெருமான் ஏந்து நின்னா முடிக்கு அந்த தண்டைக்கு கீழே தான் இருக்கு அவ்வளவு ஆழமும். அப்பன்னா திருமேனி ஆகுறது எவ்வளவு பார்க்கணும். இது வந்து ஒரு ஒரு பரிமாணம் சொல்றது. அடியன் ஒரு லட்சத்துல ஒரு பகுதி சொல்ற, மேல லட்சம் கூட்டிங்கோ அப்படின்னு தான் இவ்வளவு படிச்சிருக்கோம் பாத்துங்கோ. நான் சொல்றது தப்பு, அதுக்கு மேல எம்பெருமான் அவனை அவளை அளவிட்டு சொல்ல முடியாதுன்னு சொன்னா பெரியவா. அதான் சொன்னார் அவனுடைய சீலம் எப்படி இருக்குன்னு சொன்னான். என்னன்னா தேசத்தாலேயோ ஒரு வஸ்துவாலேயோ ஒரு பரிச்சேதம் பண்ண முடியாத அவனை. அதனால என்ன பண்ணனா எல்லை இல்லாதவன் சொன்ன ஆழ்வாராதிகள் எல்லாம். எல்லை இல்லாததன் சீலமும் இன்னமுத கடலும், எல்லை இல்லாத விபூதியெல்லாம் தனதானமையும், எல்லையில் பத்திதனை எழுவிக்க திருவருளால், எல்லையில் ஈசன் இயம்பினன் இந்திரன் மைந்தனுக்கு என்பதானது சுவாமி தேசிகனுடைய அந்த கீதார்த்த சங்கரக பாசுரம். அதனால் எல்லை இல்லாத சீலமும் இன்ன முத கடலும் அப்படின்னா அவனுடைய பெருமைக்கு ஒரு எல்லை என்பதே கிடையாது. எதோவாதோ நிவர்த்தந்தே சொல்லினால் தொடர்ச்சி நின்று திருமை சேர்க்கிறான். அப்படி அனவதிம் அப்படின்ற பதத்தாலே இவன் எல்லை இல்லாதவன் அப்படின்னு பெரியவான் நிர்வாகம் பண்ற காலத்தினாலும் சரி தேசத்தினாலும் சரி வஸ்துவினாலும் சரி பரிச்சேதம் பண்ண முடியாதவன் அப்படின்னு அர்த்தம். அதனால அடுத்து சொன்னார் கருணா வருணாலயம் அப்படின்னு. கருணா வருணாலயம் என்ன சுவாமி கருணைன்னா கருணை கடல் அப்படின்னா சமுதிரத்துல இவ்வளவு லிட்டர் தீர்த்தம் இருக்குன்னு சொன்னாக்க மழை பெய்ய பெய்ய தீர்த்தம் ஜாஸ்தி ஆயிண்டே இருக்கும் இல்லையா. இப்ப எம்பெருமானுடைய கருணைய வந்து கடல் தீர்த்தத்தை அளந்துட்டாக்க எம்பெருமான் கருணை இத்தனை லிட்டர் சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு பரிமாணத்துக்கு கூட ஒரு தாற்பயம் சொல்றா. கருணை கடல் போன்றவன் சொன்னா கடலனத்தை அளவுக்கு கருணை கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம், ரிவர்ஸ்லி சொல்லலாம். அதாவது என்ன சொல்ல, அதனாலே அருள் ஆழியம்மான்னு அர்த்தம் எம்பெருமானுக்கு. சமுதிரத்தை போன்ற தீர்த்தம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கருணை கொண்டவன்னா இல்ல, இந்த கடலனைத்தையும் கருணையாக கொண்டவன்னு அப்படியும் சொல்லலாம் பெருமாள். அதனாலே இவன் அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் ஜானார்னு சொன்னார். ஆழிப்பிரான் எம்பெருமான் வம்மின் புறவியே அருளாளப் பெருமாளென்னும் அருள் ஆழியம்மானென்னும் திருமகளைப் பெற்றும் என் நஞ்சம் கோயில் கொண்ட பெயர் அருளாளரென்னும் வியப்பா விருதூதும்படி கரை புரண்ட கருணைக்கடலை எவ்வண்ணம் பேசுவீர் ஈதென்ன பாங்கே என்பது சுவாமி தேசிகனுடைய அத்திகீர் மகாத்மியத்திய பாசுரம். இது வரதனை பத்தி ரொம்ப சொல்றார். கரை புரண்ட கருணை கடல், கடல்னா அப்படியே நடு கடல் அலை இருக்காது சுவாமி. அப்படியே இந்த பக்கம் ஒரு விஸ்தீர்ணம் அந்த பக்கம் விஸ்தீர்ணம் போச்சுனாக்க இந்த பக்கம் தமிழ்நாடு ஒரு எல்லாம் அந்த பக்கம் போனா ஸ்ரீலங்கா ஒரு எல்லாம் நம்ம பார்க்கும் போது பார்த்தாக்க கரை புரண்ட கருணை கடல் அப்படியே அந்நிய தேசத்துக்கு போறது எவ்வளவு தீர்த்தம் இருக்கு சுவாமி. இது ஒரு சின்ன ஒரு துளிதான் பெருமாள் கருணை கடலுக்கு, பெருமாளுடைய கருணையாகிய தயைக்கு ஒரு பரிமாணம் சொல்லணும்னா ஒரு துளி கருணையில தான் அந்த சமுத்திர தீர்த்தம். அப்படின்னா எவ்வளவு துளி இருந்திருந்தா எவ்வளவு பெரிய சமுத்திரம் பெருமாள் கருணை கடலா இருக்கும். அதுதான் சுவாமி தேசிகன் சொல்றார். வம்மின் புலவி அருளாள பெருமாள் என்னும் அருளாளியம்மான் என்னும் திருமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோயில் கொண்ட பேர் அருளாளர் என்னும் வியப்பா விருதூதும்படியாகிய கருணைக்கடலை எவ்வண்ணம் பேசுவீர்னர். இப்பேற்பட்ட கருணைக்கடலை பேசுவதற்குண்டு நமக்கு வாயிலும் வந்து ஒரு எழுத்துக்கள் உண்டோ, வார்த்தை உண்டோ, சொல்லுண்டோ, சப்தங்கள் உண்டோ அப்படின்னாக்கா எதுவும் கிடையாது. அதனாலே கருணா வருணாலயம் விஷசைல தடஸ்தானாம் எம்பெருமாடைய திருமலையிலே தடத்தில நிற்பவர்களுக்கு இவன் அனுகிரகம் புரிபவன் சதா. அதாவது நான் சமுத்திரத்தை இறங்கிட்டேன் சுவாமி, சமுதிரத்தை ஆழம் பார்த்துட்டேன்னா அந்த ஒரு இடம் மட்டும்தான் அவள் கண்ணுக்கு தெரியும். சமுத்திரத்தோட விஸ்தீர்ணத்தை அவளை பார்க்க முடியாது நீச்சல் அடிக்கிறவாளுக்கு. ஆனா இங்க கரையில் நிற்கிறா பாருங்கோ, இங்கேனு உயரமான இடத்துல பார்த்தா சமுத்திரத்தோட கடைசி வரைக்கும் அங்க பரியந்தம் அவளுக்கு தெரியறது. அதே மாதிரி நான் பிரம்மத்தை அறிந்தேன் யாராவது ஒருத்தர் சொன்னாக்க அவ பிரம்மத்தை வஸ்துதக அறியவில்லை என்பதை அர்த்தம் என்பது வேதத்தினுடைய கோட்பாடு. அதான் சொல்ற அவ பிரம்மத்தை பார்த்துடன்னு சொன்னாக்க அவ உண்மையா பிரம்மத்தை பார்க்கலேன்னு அர்த்தம். பிரம்மத்தை யாரால் பார்க்க முடியும்? பிரம்மத்தைய குணத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சுவாமி அப்படின்னா, இப்படி எனக்கு ஒண்ணுமே தெரியலைய, நான் அகிஞ்சனா இருக்கேன் சுவாமி, ஆகிஞ்சன்யத்தோட இருக்கேன்னு சொல்லாடே சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கு ஸ்வயம் வக்தம், அவனே வந்து எம்பெருமானுக்கு வந்து அனுகிரகம், எம்பெருமானாகிய சீனிவாசன் இவாளுக்கு ஸ்வயமே வந்து அனுகிரகம் பண்றான்னு சொல்றா வியாக்கியானத்துல. அதான் மலைத்தளத்தில் நிற்பவாளுக்கு அனுகிரகம் செய்பவன், கரையில் நிற்பவர்களுக்கு எல்லாம் புலனாகும் என்றபடி நாம் பிரம்மம் அறிந்தேன் என்று ஒருவன் சொன்னாக்க அவன் பிரம்மத்தை அறியவில்லை என்பதுதான் வேதம் சொல்றது. எனக்கு வந்து நான் வந்து அகிஞ்சலனா இருக்கேன்னு ஒருத்தன் சொன்னாக்கா, சுவாமி புஷ்கரணி தீரத்தில் இருப்பவனான் அந்த லோகேஸ்வரனான சீனிவாசன் எம்பெருமான் அவன் அதன் தடத்தில் இருப்பவர்களுக்கு அவனே வந்து சேவை சாதிக்கின்றான் அப்படின்னு சொல்லி ஸ்வயம் பக்தி முபாகதான். ஏதாவது ஒரு ஒரு கிஞ்சிதப்பி பிரயத்தனம் நம்ம கிட்ட இருக்கணும், ஒரு சின்ன பிரயத்தனம், சுவாமி நான் மலை ஏறி வரேன் அப்படின்னு சொல்லும் போது அவனே வந்து அனுகிரகம் பண்றானே, அது ஏற வைக்கிறானே, சக்தியை கொடுக்கிறானே, சக்தி கொடுத்து சேவையும் கொடுக்கிறானே எம்பெருமான் இல்லையா? அந்த அனுஷ்டானத்தை இங்க காட்டுற நேரத்தில் அதனால்தானா நம்ம நீசனா இருக்கும், எம்பெருமான் திருவடிக்கிட்ட போய் அனுகிரகம் பட்டு பெற்றணும். அப்ப என்ன சொல்லணும், எம்பெருமான எனக்கு தெரியும்னு சொல்லக்கூடாது, எம்பெருமானு எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லணும், அதுதான் ஆக்கிஞ்சன்யம்னு சொன்னான். சுவாமி அம்மாழ்வா சொன்ன நீசனேன் இதை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுரல் சோதிக்கேன்னு சாதிச்ச. அப்பா எனக்கு ஒண்ணு சுவாமி நம்மாழ்வா சாதிக்கிறார், நான் சொல்லல, சுவாமி நம்மாழ்வார் தன் திருவாய்மொழ சாதிக்கிறார், நீசனேன் இதை ஒன்றுமிலேன், அப்பா எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்ன என் கண் பாசம் வைத்த பரஞ்சோதியா இருக்கேன்னு சொல்ல சுவாமி நம்மாழ்வார். அவ ஒன்னும் தெரியலன்னு சொன்ன உடனே எம்பெருமான் அனுகிரகம் பண்ணிட்டான் ஆழ்வாருக்கு. அதாவது எம்பெருமான் பொன்மலை விசேஷம், அந்த பொன்னலையிலே ஏதாவது ஒரு வஸ்துவா இருக்கலாமே, எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திர பூத்தர் ஆகலாமே, எம்பெருமானுடைய அந்த கோபுர வாசல்ல வந்து நிற்கணும்னு சொல்ல, ஏழு மலைகளை கொண்டவன் ஏழு மலையான் எம்பெருமான், அந்த ஏழு மலையில ஏதாவது ஒரு மூலத்துல ஏதாவது விருட்சமாகவோ கோனேரியாகவோ ஒரு மத்சமாகவோ நான் இருக்க மாட்டேனான்னு கதர்றேர் நம்முட குலசேகர பெருமான். தம்பகமானிருக்கும் தமமுடையேன் ஆவேனே, கம்பமத யானை கழுத்தகற்றின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன். எம்பெருமானிசன் எழில் வேங்கட மலை மேல், அழகான மலை எழில் வேங்கட மலை, அப்படி வேங்கட மலை மேல் தம்பகமானிருக்கும் தவமுடை, ஒரு ஸ்தம்பமா இருக்க மாட்டானாப்பா, ஒரு தூணா இருக்க மாட்டானா, இருக்கக்கூடிய பாக்கியத்தை யார் கொடுப்பான்னா சீனிவாசனாகி எம்பெருமான் தான் நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். அதனால இந்த வாசலத்தை என்ன எடுத்தேன்னா, கமபி அனவதிம் வந்தே கருணா வருணாலயம் விழதையில தடஸ்தானாம் ஸ்வயம் பக்தின் உபாகதம் என்ற ரீதியிலே இந்த ஸ்லோகத்தை கொடுத்து பீதகவாடை பீரானை சேவிச்சுட்டு அவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை தாம் பெற்றுண்டுதான் தயாதேவிய பாடலும் சொல்லிட்டு சுவாமி தேசிகன் லோகத்துக்கே தனி நாயகனாயவன் ஒரு நாயகனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை எப்படி சுவாமி சொல்லி அவனாம் இவனாம் உவனாம் அச்சும்பரவனாம் அவனெந்திராதே அவனாம் அவனே என தெளிந்து கண்ணனுக்கே தீர்ந்தால் அவனே எவனேலுவான்னு சொன்னார் பெரிய திருவந்தாதிலே சுவாமி அம்மாழ்வார். அவனுடைய பெருமையை அறிபவரும் உண்டோ இந்த லோகத்திலேன்னு சொன்னார், உணர்வாரார் உன் பெருமை உழியோரூழி உணர்வாரார் உன்னுருவன் தன்னை உணர்வாரார் விண்ணகத்தாய் மன்னகத்தாய் வேங்கடத்தாய்னு போட்டார் திருவேங்கட பெருமான். நால்வேத பன்னகத்தாய் நீ கிடந்த பால்னு சாய்ச்சார். இப்படி அவனுடைய பெருமை உணர்வாரார் உன் பெருமை உழிதோரூழி உணர்வாரார் உன் உருவன் தன்னை உணர்வாரார். எப்படிப்பட்ட பெருமாள், விண்ணகத்தாய் மன்னகத்தாய் வேங்கடத்தாய், இந்த வேங்கடத்தினுடைய இருக்கக்கூடிய எம்பெருமானையுடைய குணாதிசயத்தை அனுகிரக புத்தியும் நம்மளாலே அவனுடைய திருமேனி ஆகாரத்தையும் யாரறிவார் உன் பெருமை நம்மளால முடியாதுன்னு சொல்லி அவனுடைய கீர்த்தியானது எப்படி இருக்குன்னா அபரிச்சின்னமா இருக்கு, அவன் புருஷ புராணனா இருக்கான்னு சொல்லி அவனுடைய கருணையானது கடலை ஒத்திருக்கு, கடலை விட ஜாஸ்தி இருக்கு, அந்த கரை புணர்ந்த கருணை கடலை வந்து எவ்வண்ணம் நாம் பேச முடியும் வார்த்தை இல்லையேன்னு சொல்லி எவனொருவன் திருமலை தடத்திலே வந்து ஏறி சீனிவாசம் அனுகிரகம் பண்ணு என்று இரண்டு கைகளையும் கூப்பிடானோ அவனே எம்பெருமானே சுயமே வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்றான் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியார்த்தமா பெரியவா நமக்கு அமைச்சு கொடுத்திருக்காடியன். கவிதாத்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.